சமுர்தி பிரதிலாபின் விசிங் இத்திரிக்கன் அல்லாத சமுர்தி பேங்குவே தெம்பாத்கன் அல்லாத முதல் சமுர்தி லாபின் நோன புத்கலையான் சந்தா தேசபாலன ஹிதவத்கம் மத பெதாதீம தெனட சமுர்தி அமாத்தியான்சி விசிங் தியத்கராத்தி வடபிளிவில வாம நத்தர பியவர கத்தியுத்துயை மெம சபாவ யோஜனா கராய் மேக அதிகாரணே விபாகவின் பவத்தின காரணியாக நிசா அதாபி உதே வருவேத் சபாநாயகத்துமத் அக்ராமாத்தியத்துமத் பெஹதிலி கரா மே பிடிபந்தவ அப்பிட்டாத பிலுத்துரி தீமட சுதுசு நெதிபாவ் எனிசா அப்பி அத මේක විවාද කිරීමට සූදානමක් නැහැ. අපි යෝජනාව ඉදිරිපත් කළා අපි යෝජනාව විවාද කිරීම ආරම්භ කළා. ඒක නිසා දැන් ඔබතුමාට ඒක නතර කරන්න බෑ. ඒක ඒ අවස්ථාවේදී ඔබතුමාගේ විරෝධතාවය දක්වන්න තිබුණා.